ಯಸ್ಯ ವಾಗ್ಭೃತಿ ಪರ್ಯಂತ ಯತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ನಮೋ ನಮೋ ನಮಃ. ಸುಭಾಷಿತ ನೀವಿಲ ಆರಾವತಿ ಶ್ಲೋಕಂ. ಸ್ಫಟಿಕ ಸ್ವಭಾವ ಶುದ್ಧ ಸಯೇವ ಸನ್ ಸಹತಿ ಸರ್ವಮಾರೋಪಂ ಭವತಿ ನ ತತ್ರಾನವಸ್ಥಾ ತದುಪಾದಿಷು ವಾ ಭವತ್ಯಾಸ್ತಾ. ಎಂಬೆರುಮಾನುಡಿಯ கையில தாமரை போன்ற இருக்கக்கூடிய வெள்ளை நிறமான சங்கத்தை மஞ்சள் நிறம் அப்படின்னு தப்பாக சாதிப்பவர்கள் யாரைத்தான் ரட்சிப்பார்கள், யாருக்கு தான் அவர்களால உபதேசம் செய்ய முடியும் அப்படின்றத பத்தி போன ஸ்லோகத்தில் பார்த்தார். இப்போ எம்பெருமானையே தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கிறவளை பத்தி பேசுறார். எம்பெருமானுக்கு அவித்தி முதலான தோஷங்கள் வந்துடுறது, அதனால அவித்யா வச்சின்னம் பிரம்ம, அவித்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பிரம்மம், அவித்தியை இல்லாமல் இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்னு பிரம்மமே ரெண்டு விதமாக இருக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடியவளை பத்தி இந்த இடத்துல சொல்றதாக இது வேதாந்த கருத்து. சாமான்யமாக பார்த்தால் ஸ்வபாவ சுத்தக, இயற்கையாலேயே சுத்தமா இருக்கக்கூடிய ஸ்பட்டிக கல்லானது சயேவ சன் தானாகவே இருந்து கொண்டு ஆரோபம் இல்லாததை இருப்பது போல ஏறிடுவதை சர்வம் எல்லாம் சகதி சகித்து கொண்டு இருக்கிறது. தத்ர அந்த விஷயத்தில் அனாஸ்தா வெகுமதி குறைவு ந பவதி உண்டாவதே இல்லை. தது உபாதிசுவா அந்த விஷயத்தில் தப்பு தோற்றங்களை ஏறிட்டு வைக்கும் காரணங்களான உபாதிகளாவது ஆஸ்தா பகுமானம் உண்டாவன பவதி உண்டாவதும் இல்லை. இது ரொம்ப அழகான ஸ்லோகம். இது இப்போ சாமான்யமான அர்த்தத்தை பார்த்துடலாம். பெரியவாள் இருக்கா, பெரியவாளை நாம என்னதான் தூஷணமா பேசினாலும் சான்றோர்கள் சான்றோர்களாகத்தான் இருக்கா. நம்மளை யாராவது தூஷிச்சால்னா அவளை உபேட்ச பண்ணி அவளை அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் சகித்து கொண்டு அந்த யார் தூஷணம் பேசுறாளோ அவளிடத்தில் அதிகமாக வார்த்தை சொல்லாமல் அவள் ஒதுங்கி விடுறா. ஒதுங்கிடுறத நம்ம பார்த்துன்னு தான் இருக்கோம். இந்த தூஷணம் பேசுறவனால பெரியவாளுடைய மதிப்பு குறையிறதான்னு கேட்டால் ஒருபொழுதும் குறையிறதே இல்லை. ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு அவளிடத்துல தூஷணம் பேசினாலும் கூட அந்த காரணம் பெருசாக எடுத்துக்கிறதும் இல்லை. அவள் பெரியவாள் பெரியவாளா தான் எழுந்தவள் இருக்கா. இது எப்படி ஒரு உதாரணத்தோடு சொல்றார் சுவாமி தேசிகன். ஸ்பட்டிக கல் இருக்கு. ஸ்பட்டிக கல்லானது தன்னிடத்துல தன் அருகில இருக்கக்கூடிய வஸ்துவில் இருக்கக்கூடிய கலர் ஏதோ ஒரு கலர் அது ஏறிட்டுக் கொள்றது. இப்ப சிகப்பு புஷ்பத்தை ஸ்பட்டிகத்துக்கு பக்கத்துல வச்சோம்னா அது சிகப்பு நிறமாக நம்ம காட்சி தெரியறது. அப்படி அது காட்சி தந்தாலும் ஸ்பட்டிகத்தினுடைய வெண்மை நிறமானது ஒரு பொழுதும் போறதே கிடையாது. அந்த சாஸ்வதமான வெண்மை நிறம் அப்படியே தான் இருக்கு. இந்த உபாதியினால அது சிகப்பு நிறமா மாறினாலும் கூட ஜபா குசுமத்தினால், அதாவது ஏதோ ஒரு சிகப்பு புஷ்பத்தினாலதான் ஸ்பட்டிகமணியானது சிகப்பா மாறித்து, அதனால இந்த ஜபா குசுமத்துக்கு தான் பெருமை அப்படின்னு லோகத்துல யாரும் சொல்றதும் கிடையாது. ஆனா இன்னைக்குமே பெரியவாள் பெரியவாளா தான் இருக்கா. மற்றவாள் சாதாரண சாமான்யப்பட்டவாள் அவள் இடத்துல தோஷத்தை காண்பிக்கிறவா சாமான்யமா தான் இருக்கா. அவள் ஒன்னும் முன்னேறவே போறதில்லை. இது ஒரு அர்த்தம். வேதாந்த அர்த்தமா பார்த்தால் எம்பெருமான் குணம் இல்லாதவர், குணசூன்யர் அப்படின்லாம் சொன்னா கூட யாரும் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதை நிறுத்துறதே கிடையாது. அத்வைதிகளே ஆகட்டும் வஸ்துவ நிர்குணம்னு சொல்றா, உபாதியினாலே பிரம்மத்துக்கு அவித்தியை ஏறிட்டுக் கொள்றதுன்னா சொல்றா சங்கரபக்ஷம் பாஸ்கரபக்ஷம் இது மாதிரிலாம் இருக்காங்க. ஈஸ்வரனே ஜீவன் சில இடத்துல சொல்றார். பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரகான் சொல்றார். ஜீவத்தன்மையைதான் பிரம்மம் ஏறிட்டுக் கொள்றது இப்படின்லாம் சொல்றார். என்னதான் இப்படி எல்லாம் சொன்னாலும் கூட அவளால வாஸ்தவிகமா பார்த்தால் அவ சகுண பிரம்மத்தை ஒருபொழுதும் விடுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, நிர்குண பிரம்மம் அப்படின்னு பேசுறதோட சரி, அவளும் அதை ஆதரிக்கிறதுன்றது கிடையாது. ஏன் அப்படின்னா, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ பூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷதை டுகுருஞ்சுக்கிறனேன்னு ஸ்பஷ்டமாக கோவிந்தனை பஜனம் செய் அப்படின்னு பாடுறா. அதுவும் யாவதாயுஷம், உன் ஆயுள் உள்ள வரை கோவிந்தனை பஜனை செய்யணும்னு சொல்றா. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஏடுகள்ல பேசுறதோட சரி, ஆனால் ஈஸ்வரன் இடத்துல இருக்கக்கூடிய பக்தி தான் அசஞ்சலமா நிக்கிறது. அனுஷ்டானத்துக்கு விரோதமாக ஒரு இடத்துல ஏட்டில் பேசுறதும், ஏட்டில் ஒரு விதமாக பேசியும் அனுஷ்டானத்தில் ஒரு முறையா கடைபிடிக்கிறதும் அத்வைதிகளுடைய பட்சமா இருக்கு அப்படின்னு கோபாலாச்சார சுவாமி சுபாஷிதனி வியாக்கியானத்தில் ஸ்பஷ்டமாவே சொல்றார். அதனால எம்பெருமான தூஷிச்சா நல்லதான்னு கேட்டால், கண்டிப்பா ஒருபொழுதும் எம்பெருமான தூஷிச்சால் அவன் நிபுணனா இருக்கவே முடியாது. ஆஸ்தா அனாஸ்தான்னு சொன்னார். நிர்குணத்தில் அவளுக்கு ஆஸ்தை இல்லை, பகுமானம் இல்லை. அதுவும் அத்வைத சித்திகாரர் சொல்லும்போது கிருஷ்ணாத் பரம் கிமப்பி தெய்வம் நாகம் ஜானே அப்படின்னா, நிர்குணமான பிரம்மத்தை பிரதிபாதிக்க வந்த சாஸ்திரத்துல கிருஷ்ணனை காட்டிலும் வேறொரு தெய்வம் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றார். அதுவும் எப்படிப்பட்ட கிருஷ்ணன், கண்ணனுக்கு மேற்பட்ட தத்துவத்தை நான் ஒருபொழுதும் தெரிஞ்சுக்க விரும்பல, நிர்குண வஸ்துன்றது எனக்கு வாண்டாம், யார் ஓனோ யமுனை நதிக்கரையில அற்புதமாக லீலை பண்ணிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் ஒன்னே போறோம், அவனுடைய தேஜஸ் ஒன்னே என் கண்ணுக்கு ஆனந்தகரமா இருக்கும் அப்படின்னு ஸ்பஷ்டமாவே சாதிக்கிறார் அத்வைத சித்திக்காரர். ஆகையினால என்னதான் நிர்குணத்துவம் பேசினாலும், யாராக இருந்தாலும் எம்பெருமான் லீலைகளை ஒருபொழுதும் அனுபவிச்சேதான் ஆகணும். என்னதான் எம்பெருமானுடைய நிர்குணத்துவத்தை போஷிக்கிறேன்னு வெளியில காண்பிச்சிருந்தால் கூட, சகுணத்துவத்தில் தான் ஆஸ்தியானது பகுமானமானது ஏற்படுறது. இது வேதாந்த அர்த்தம். இந்த ஸ்லோகத்தினால் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பெரியவாளை ஒருபொழுதும் தூஷிக்க கூடாது. நாமோ மகான்களை தூஷிச்சால் நமக்குத்தான் நஷ்டமே தவிர எந்த விதத்திலையும் மகான்களுக்கு நஷ்டமே ஏற்படாது அப்படின்றத சுவாமி தேசிகன் இடத்துல ஸ்பட்டிகத்தை திருஷ்டாந்தமாக காண்பிச்சு சாதிக்கிறார் தாசன். யஸ்ய வாக்வருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில 7வது ஸ்லோகம். ஸ்தல பரிசேஷித ஜலதேஹ சவிதே சஞ்சாத டம்பரம் ஜலதம் பிரஹசந்தி பாண்டிய நத்யஹ சுக்தி முகேர் மௌக்திகைஸ்தயானை. ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம். அழகான ஒரு கருத்தை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்து மூலமா வெளியிடுறார். மொழிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்தும் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. பெரியவாழ் விஷயமாக பார்த்தாலும் அற்புதமான ஸ்லோகம், வேதாந்த விஷயமாக பார்த்தாலும் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். ஆனால் தான் பெரியவா இந்த ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணும்பொழுது 5 அர்த்தங்களோட வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஸ்தல பரிசேஷ ஜலதேசேஷித ஜலதேஹ, கடல் நீர் மொத்தத்தையும் ஒரே ஆச்சமனத்தினால உறிஞ்சி தரையை மட்டும் மிச்சம் வச்ச அகஸ்திய முனிவருடைய சவிதே சமீபத்தில் சஞ்சாத டம்பரம், ஏதோ கொஞ்சம் சமுத்திர ஜனத்தை பானம் பண்ணிட்டு அதனால டம்பரம் டம்பம் அடிச்சுக்கிறது, அதாவது இடி மின்னல்னு பயங்கரமாக சத்தத்துடன் வெறும் டம்பம் அடிச்சுக்கிறது இல்லையா, அந்த ஜலதம் நான் தான் உண்மையான ஜலத்தை வர்ஷிக்கிறேன் அப்படின்னு உயர கிளம்பி நிற்கிறதாம் மேகங்கள். அந்த மேகங்களை பார்த்து சொல்ற, ஏ மேகங்களே, உங்களை பார்த்து சிரிக்கிறது எது? பாண்டிய நதிகள், தாமிரபரணி நதிகள் இருக்க பாண்டிய நாட்டு நதிகள், அதெல்லாம் சிரிக்கிறது. எப்படி சிரிக்கிறது? மௌக்திகஸ்தயானைகி, உள்ளே அடர்த்தியான முத்துக்களை வச்சிருக்கக்கூடிய சிப்பி சிரிக்கிறது, முத்துக்கள்லாம் சிரிக்கிறது, இதெல்லாம் பரிஹசந்தி சிரிக்கின்றன அப்படின்னு சொல்றார் இந்த ஸ்லோகத்தினால. அர்த்தம் பார்த்தால் ரொம்ப அழகா இருக்கும். ரச சமுத்திரம் மொத்தத்தையும் பானம் செய்தார் தமிழ் பாஷையில ரொம்ப பிரசித்த பண்டிதரான அகஸ்திய முனிவர். சமுத்திரத்தையே ஒரே ஆசமனத்தினால அச்சுதா எனமஹா அப்படின்னார், சமுத்திரமே இல்லாம போயிடுச்சு. அப்படி சக்தி வாய்ந்தவர் சமுத்திரத்தையே பானம் செய்தபடினால அகஸ்திய முனிவருக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்கு. சமுத்திரத்தில் பார்த்தால் சமுத்திரம் பூர்த்தியாகவும் மேகங்கள் உள்வாங்கிக்கிண்டு கருணீல மேகங்களாக கார் மேகமா நிக்கிறது இல்லை. சமுத்திரத்தில் ஏதோ ஒரு துளிதான் மேகங்கள் உள்வாங்கிக்க முடியும். அப்படிப்பட்ட மேகங்கள் அகஸ்தியருக்கு முன்னாடி நின்று, நான் வந்து என்னை போல மழையை வர்ஷிக்க உம்மால முடியாது, சமுத்திரத்தை நான் தான் பூர்த்தியாக உள்வாங்கின்றிருக்கேன், என் அளவுக்கு உமக்கு ஏற்றமானது ஒருபொழுதும் வராது அப்படின்னு டம்பம் அடிச்சுக்கிறதாம். உடனே அந்த டம்பத்தை பார்த்து பாண்டிய நதிகள் சொல்றது, பாண்டிய நதிகள்ல இருக்கக்கூடிய முத்துக்களும் முத்து சிற்பிகளும் மேகங்களை பார்த்து பரிகசிக்கின்றதாம். நீர் பொழியிற மழை என்னுடைய கால் பங்கு கூட ரொம்பல சுவாமி அப்படின்னு மேகத்தை பார்த்து பரிகசிக்கிறதாம். இது ஒரு அர்த்தம். மொழிக்கு முக்கியத்துவம் எப்படி கொடுக்கப்படுறது அப்படின்னா, சம்ஸ்கிருத காவியங்கள்ல மட்டும்தான் ரசம் அதிகமா இருக்கும், தமிழ் பிரபந்தங்கள்ல ஒருபொழுதும் ரசமே இருக்காதுன்னு சொல்லிட்டு தெரியிறாளோ இல்லையோ அவளுக்காக இந்த ஸ்லோகம் இது. சம்ஸ்கிருத காவியங்கள்ல என்னதான் காளிதாசன், பவபூதி, ஸ்ரீஹரிஷன், மாகன் இப்படியெல்லாம், பாரவிகாரன் இப்படியெல்லாம் காவியங்கள் பண்ணிருந்தால் கூட அதுல இருக்கக்கூடிய ரசங்கள் தமிழ் பிரபந்தங்கள் ஆழ்வார் சீசுக்திகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா சம்ஸ்கிருத காவியங்கள் என்னையுமே மேகத்துக்கு இந்த இடத்துல ஒப்பானவை, தமிழ் பிரபந்தங்கள் அகஸ்திய முனிவருக்கு ஒப்பானவை, இந்த சமுத்திர ரசம் அப்படின்றது தமிழ் பிரபந்தம், மேகங்கள் சுவீகரிச்சு கொண்ட ஜலம் அப்படின்றது சம்ஸ்கிருத காவியங்கள். ஆகையினால சம்ஸ்கிருத காவியங்களுக்கு ஏற்றம் அதிகம்னு சொன்னால் அது ஒரு க்ஷணமாத்திரம்தான் இருக்கும். ஆனால் தமிழ் பிரபந்தமானது என்னைக்குமே ஒரு ஒரு ஆஹ்லாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரபந்தங்கள். அகஸ்தியர் சமுத்திரத்தை உறிஞ்சியது போல இவரால் ஏற்படுத்தப்பட்ட இனிய தமிழ் பாஷையினால பிரதிபாதிக்கப்பட்ட பிரபந்தங்கள் இருக்கே, திவ்ய திராவிட பிரபந்தங்கள், நம்ம இந்த சம்சார மருகாந்தாரேன்னு சொன்னார் முகுந்த மாலையில் ஆழ்வார், அந்த சம்சார மருகாந்தரத்தில் இருந்து சம்சாரம்னு சொல்லக்கூடிய பாலைவனத்திலிருந்து பிரம்ம வெள்ளத்துக்கு, பிரம்ம ரச வெள்ளத்துக்கு நம்மளை மூழ்க பண்ணி நம்ம எல்லாரையும் முக்தர்களாக்கக்கூடிய ஒரு வைசிஷ்டியம் இந்த தமிழ் பிரபந்தங்களுக்கு உண்டு. காளிதாசனுடைய காவியங்களையோ நம் மற்றவர்களுடைய காவியங்களையோ நாம் வாசித்தால் நமக்கு ஒருபொழுதும் மோட்சம் பெறத்துக்கான ஞானம் வரவே வராது. ஆனால் ஆழ்வார் சீசூக்திகளை நாம் வாசித்தால் நமக்கு இந்த சம்சாரத்தில் வைராக்கியம் ஏற்பட்டு மோக்ஷத்துக்கான அபிருச்சியானது ஏற்படும் அப்படின்றது இந்த இடத்துல சுவாமியினுடைய கருத்து. தெளியாத மலை நிறங்கள் தெரிகின்றோமே அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகன். அப்படி தமிழ் மொழியை யார் ஒருத்தன் தூஷிச்சு பேசுறானோ அவன் அனுப்புணன் அப்படின்றதுனால இந்த அனுப்புன பத்தியில இந்த ஸ்லோகம் ஏற்பட்டது. என்னைக்குமே பூர்ண பண்டிதர்கள் இருக்கால அவ டம்பம் பண்ணிக்கவே மாட்டா. நன்றாக சம்ஸ்கிருதம் அறிந்த பெரியோர்கள், நன்றாக தமிழை அறிந்த பெரியோர்கள், இரண்டு பாஷைகள்லயும் சமர்த்தரா இருக்கிறவா இந்த பாஷை ஒசத்தி அந்த பாஷை ஒசத்தின்னு பேசவே மாட்டா. யார் அறகுறையோடு இருக்காளோ அவள் எங்க தமிழ் போல வருமா, எங்க சம்ஸ்கிருதம் போல வருமா அப்படின்னு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவா. இரண்டு மொழிகளுமே ஒரே கருத்துக்களை பிரதிபாதிக்கிற மொழி அப்படின்னு யார் புரிஞ்சுக்கிறானோ அவன் வீணான டம்பம் பண்ணவே மாட்டான். மகான்கள் இருக்கிறப்போ, மகாவித்வான்கள் பண்டிதர்கள் இருக்கிற சபையில வெறும் வீண்வாதம் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாமானியன் அவனுடைய ஞானத்தை கொண்டு அவன் எடுபடவே முடியாது. ஆகையினால என்ன ஆச்சரியம் இருக்கு இதுல, பெரியவாள் பெரியவாள் தான், சாமானிய அத்தியந்த துர்பலன் இருக்கான அவன் அத்தியந்த சாமானியனா தான் இருக்க முடியுமே தவிர, வீண் டம்பம் அடிச்சுருந்தால் பெரியவாள் முன்னாடி அவன் பெருமையாக வரவே முடியாது, அவனுக்கு ஏற்றத்தக்க வாழ்வும் அமையவே அமையாது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சொல்றார். அதுவும் மேகங்கள் என்னதான் சப்தம் முழங்க, இடி முழங்க, மின்னல் முழங்க மழையை வரிசிக்கலாம், அதுபோல் ஆனா அதுபோல வீண் டம்பம் அடிக்கிறவா பல வார்த்தைகளை போட்டு விதவிதமாக பேசலாம், ஆனால் பெரியவாள் பேசுறத பார்த்தால் அதிகமான வார்த்தைகளே இருக்காது, சப்தமே இல்லாமல் மந்த ஹாசத்திலேயே அவள் அவ பதில் சொல்லிடுவா அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்து மூலமா சாதிக்கிறார். நாமும் பெரியவர்களிடத்துல அபச்சாரப்படாமல் எந்த அளவுக்கு அவளிடத்துல கிருதஜ்ஞதையோடு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் கிருதஜ்ஞதையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன் யஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷித நீவியில 8வது ஸ்லோகம். பிரதிபன்ன வாம திருஷ்டிஹி ஸ்தனைவ கஸ்சித் சமுன்னதோப்யதிகம் பதனமதிகம்ய சமயே பரிஹாசரசாவகோபவதி. என்னதான் அதிகமாக உயர உடனே பறந்து சென்றால் அது பதனத்துக்கான, கீழே விழுவதற்கான காரணமாக அமையும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சொல்ல போறார். ரொம்ப அழகான ஸ்லோகம். வீண் டம்பம் அடிச்சுக்கிறவளை பத்தி தான் இந்த ஸ்லோகம், தற்பெருமை அதிகமாக இருக்கிறவளை பத்தி சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. ஸ்தனைவ ஸ்தனத்தை போல, பிரதிபன்ன வாம திருஷ்டிஹி ஸ்திரீகளை ஆசிரியித்த வக்ர புத்தியை உடைய கஸ்தித்து ஒருவன் அதிகம் மிகவும் சமுன்னதோபி உயர்த்தியை அடைந்தாலும் சமயே தக்க சமயத்தில், அதாவது மற்றவாளோட வாதப்போரிலோ இல்லை தர்சன ஸ்தாபக சமயத்திலேயோ மத விஷயங்களில் பேசும்பொழுதோ பதனம் பதனத்தை அதிகமிய அடைந்து பரிகாச ரசாவகோபவதி பரிகாசத்தை கண்டிப்பாக அடைவான். என்ன அர்த்தம் அப்படின்னால், அதிகமாக குதிருஷ்டி புத்தியினால பெரியவாளை பார்த்து வக்கரமா பேசி ஒரு கோணல் மாணலான சப்தங்களால ஆடம்பரம் பண்ணி தற்பெருமைய அங்க அதிகமாக காண்பிச்சு தப்பான சமயத்தை தெரிவிக்க தொடங்கி தன்னுடைய பட்சத்தை உயரமாக ஓங்க செய்தாலும் கர்வப்பட்டவன் இருக்கானே, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், அவனுடைய குதர்க்கங்கள்லாம் வீணாகி போய் அவன் பட்சமானது அத்தியந்தமா நீச்சமாக போகும், எல்லோரும் முன்னாடியும் அவன் சிரிப்புக்கு இடமாக ஆவான், பரிகாசமாகத்தான் அவன் விழுவான் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்றார். வியாக்கியானத்தில் பார்த்தால் ரொம்ப அழகான விசேஷங்கள்லாம், விசேஷ வியாக்கியானங்கள்லாம் இருக்கு இந்த இடத்துல. அற்புதம் என்னன்னா, இந்த ஸ்லோகத்துக்கு 15 அர்த்தம் பண்ணியிருக்கா பெரியவாள். கஹா சிர சமுன்னதஹா, ஒரு அழகான வார்த்தை இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. இதுக்கு அர்த்தம் பண்ணும்போது, கஹா பிரம்மன், அதாவது சத்ருமுக பிரம்மாவானவர் பெரும் பதவியில் இருக்கக்கூடியவன், யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாஸ்த பிரகினோதி தஸ்மைன்னு சொன்னா போல, அவனை சிருஷ்டி பண்ணி பெருமாள் வேதங்களை எல்லாத்தையும் அவனுக்கு உபதேசம் பண்ணி கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட சமர்த்தனவன் தான் வாம திருஷ்டிகி, அவன் புத்தி எப்படி போச்சு, இந்த லோகத்திலேயே தான் தான் சமர்த்தர், தன்னை காட்டிலும் உயர்ந்தவர் யாருமே இல்லை, எம்பெருமான் கூட எனக்கு அடுத்த பட்சம்தான் அப்படின்னு ஒரு கர்வம் வந்தபடினால அவனுடைய விபரீத எண்ணத்தை போக்கடிக்கிறதுக்காக மதுகைட்டவர்களாலே வேதங்களை அபகரிக்க பண்ண வச்சு, அவன் வேதங்களை மதுகைட்டவர்கள் அபகரித்தபடியினால கீழே விழுந்தவனாக மற்றவாள் சிரிக்கும்படி ஆனான். ஆகையினால கர்வப்படக்கூடாது அப்படின்னு பிரம்மா விஷயத்திலே இங்க காண்பிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று ராமாயணத்தில் ஸ்பஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு திருஷ்டாந்தம், காகாசூரன் பிராட்டியின் இடத்துல அவச்சாரப்பட்டான், பெருமாள் பிரம்மாஸ்திரத்தை அவனை பிரயோகம் பண்ணி ஏவி விடுறார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு லோகத்தில் ஒரு பழமொழி சொல்றாலே இது மற்றவாளு கிடையாது, சாட்சாத் எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்திக்கு தான் இந்த பழமொழியானது பொருந்தும். வல்லவன் அவனுக்கு புல் தர்ப புல் ஆயுதமாக நின்றது. எங்கெங்கேயோ போறான், யாருமே அவனை ரட்சிக்க முடியாதவர்களாக இருக்கிறாள். மறுபடியும் விதித சகி தர்மஜா சரணாகத வத்சலகான்னு பிராட்டி சொன்னா போல சரணாகத வத்சலனாக இருக்கக்கூடிய ராமனுடைய திருவடியை வந்து பற்றிக் கொள்கிறான். அபசாரப்பட்ட இடத்துக்கே மறுபடியும் வந்து அபசார பரிகாரம் பண்ணிட்டுக்கிறபடியினால அவன் சிரிப்புக்கு உள்ளாகி அவனுடைய ஒரு கண்ணை மட்டும் போக்கிக் கொள்கிறான். சுக்ரீவன் ராமனாலே அனுகிரகிக்கப்பட்டு வானர ராஜ்யத்தோட கிஷ்கிந்தையில் இருக்கிறப்போ ராமனை மறந்து ஸ்திரீகளினிடத்தில் சாப்பல்யத்தினால தான் செய்த பிரதிஜையை மறந்து நிற்கிறான். அவனுக்கு பெருமாள் ஒரு பாடங்கத்து கொடுக்கிறார். ஆகையினால அவனும் பரிகாசத்துக்கு ஆளாகிறான் அப்படின்னு ஒரு அர்த்தமும் இந்த இடத்துல இருக்கு. நமக்கு இன்பங்கள் முக்கியம்தான். சர்வதா இந்த இடத்துல ஒரு திருஷ்டாந்தமானது காண்பிக்கப்பட்டிருக்கு. ஸ்திரீ விஷய திருஷ்டாந்தம், ஸ்தனைவ பிரதிபன்ன வாம திருஷ்டிகின்னு ஸ்திரீகளுடைய ஒரு திருஷ்டாந்தம் இங்க காட்டப்பட்டிருக்கு. சர்வதா நமக்கு இன்பம் முக்கியம்தான், ஆனால் வக்ர புத்தியோட இன்பமானது இருக்கவே கூடாது. மாற்றான் மனைவிகளை ஏறெடுத்து பார்க்கிறது ரொம்ப குற்றம் அப்படின்னு நாம புராண காலத்திலிருந்து பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த விஷயத்தை இன்றளவும் பன்னிண்டு தான் இருக்கும். அவளுக்காக இந்த ஸ்லோகமானது ஏற்படுறது. இளமையில நம்முடைய வீரியம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்றபடியினால நம் இந்திரியங்களை அடக்கி ஆள முடியாமல் நூபுரேத்வபிஜானாமி நித்தியம் பாதாபி வந்தநாத் அப்படின்னு சொன்ன லக்ஷ்மண பெருமாளுடைய சரித்திரத்தை வாசிச்சும் கூட இல்லையா, நாகம் ஜானாமி கேயூரே, எனக்கு கேயூரம் தெரியாது, கங்கணம் தெரியாது, எதுவும் தெரியாது, ஆனா இந்த நூபுரம் மட்டும் என் கண்ணுக்கு தெரியறது. நூபுரம்ன்றது காலில் போட்டுக்கொள்கிற ஒரு ஆபரணம், அது மாத்திரம் எனக்கு கண்ணுக்கு தெரியறது. ஏன்னா நான் நித்தியம் சீதா பிராட்டியை விழுந்து விழுந்து சேவிச்சுட்டு இருக்கேன், அதனால எனக்கு அவருடைய திருவடியில் இருக்கக்கூடிய நூபுரம் தெரியும்னு சொன்னான். அந்த மரியாதை, அந்த மரியாதையோட பெண்களிடத்துல பழகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வாம திருஷ்டிகி அப்படின்னா ஸ்திரீகளுக்கு ஒரு பெயர். ஸ்திரீகளை ஆசிரியித்து அவளுடைய யௌவனங்களில் மயங்கி அந்த யௌவன விஷயத்தை நாம அபகரிச்சிக்க நினைத்தால் நமக்கு அது சத்ருவாகத்தான் விளங்கும். பின்னாடி ஸ்திரீகளிடத்தில் தப்பான கண்ணோட்டத்திலோட புராண காலத்திலிருந்து யாரெல்லாம் நாம் கதாபாத்திரம் பார்த்துருக்கோமோ அவ கதாபாத்திரம் எல்லாம் கடைசியில் அவளுக்கு அனர்த்தம்தான் நிறைவேறித்து. அதனால அந்த ஸ்திரீகளுடைய யௌவன விஷயத்தில் நாம் அதிகமாக நாட்டத்தை செலுத்தாமல் எம்பெருமான் விஷயத்துல நாட்டத்தை செலுத்தணும். அப்படி கர்வப்பட்டு கொண்டு நாம் சிற்றின்பத்திற்காக அலைந்தோம் என்றால் மற்றவர்கள் முன்னாடி நாம் பரிகசிக்கப்பட வேண்டிய சந்தர்ப்பத்திற்கு ஆளாவோம், கண்டிப்பாக பரிகாசத்துக்கு உள்ளாத்தான் நாம் ஆவோம். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு பஜகோவிந்தத்தை பாடும்பொழுது கூட சங்கராச்சாரியார் ஏதே மாம்சபிண்ட விகாராகனு சொன்னார். அப்படி வயதான காலத்தில் நம்முடைய கர்வம் எல்லாம் போயிடும் கண்டிப்பா. இளமை காலத்தில் நமக்கு ஈடுபாடு அதிகமாக இருந்தாலும் வயதான காலத்தில் நமக்கு கர்வம் ஒடுங்கி போய் நாம் வழி இல்லாமல் திக்கட்டு நிற்போம். அதை சொல்லும்போது பில்லானும் அழுதான் ரொம்ப அழகா சாதிச்சார். புஜுக்கைக்கு ஈடான யோக்கியத்தை குன்றினவாறே மிகவும் பரிபவிக்கப்படுவர் அப்படின்னு சொன்னார். நாம் போகஸ்தானத்தில் இருக்கிற விஷயங்களை நாம் அனுபவிக்க ஆசைப்பட்டால் நம்முடைய காலம் மாறி போகும்போது அது எல்லாத்துக்கும் யோக்கியதை இல்லாமல் மற்றவர்களாலே பரிபவிக்கப்படுவோம். ஏன் அப்படின்னு கேட்டால், நாம் தெரிந்து கொள்ளணும், எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளணும், வெறும் சிற்றின்பத்தில் மட்டும் நம் எண்ணத்தை நினைக்கக்கூடிய வைக்கக்கூடாது என்றது. ஆனால் பர்த்தாவினிடத்திலேயோ ஸ்திரீனிடத்திலேயோ இருக்கக்கூடிய அன்பு இருக்கு, அது முக்கியமான அன்பு. மாற்றான் மனைவிகளிடத்தில் அன்பு செலுத்தாதுன்னு தான் சொன்னாலே தவிர, பர்த்தா பதி பர்த்தா பதி பர்த்தா இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் பொருந்தாது. ஏன்னா அவள் ஆத்மாவை பற்றி தான் நினைக்கிறாளத்தோ, அவள் சரீரத்தை பற்றி நினைக்கிறதில்ல. தர்மபத்னியிடத்திலே அன்பு இருக்கிறது உச்சிதம். அந்த அன்பு ஒருபொழுதும் உடம்பை பற்றின அன்பா இருக்கவே இருக்காது, அது ஆத்மாவை பற்றிய அன்பா இருக்கும். ஆத்மாவுக்கு ஜர இல்லை, விகாரம் இல்லை. ஜரசா யஸ்மின் அகரியோரசா அப்படின்னார் ராமன் சீதையை பார்த்து சொல்லும்பொழுது. தர்மபத்னிய ஸ்நேகம் எப்படி இருக்கு அப்படின்னால், பரஸ்பரம் ஆத்மாவை பற்றிய ஸ்நேகமாகத்தான் இருக்கோ தவிர இது சரீரத்தை பற்றிய ஸ்நேகமா இல்லைன்னு. 20 வயசுல வர காதல் தான் 60 வயசுலயும் வருது, 60 வயசுல வர காதல் தான் 80 வயசுலயும் வருது. அதனால தர்மபத்னி இடத்திலேயோ பர்த்தாவுக்கோ, பர்த்தாவிடத்துல தர்மபத்னிக்கு இருக்க இடத்திலேயோ அது சிற்றின்ப காதலாக ஒருபொழுதும் அமையாதுன்னு இது ஒரு அர்த்தமும் இந்த இடத்துல காண்பிச்சு கொடுக்கிறார். ஆகையினால் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய எண்ணங்களை கீழ்த்தரமான விஷயங்கள்ல செலுத்தாமல் யவன காலத்துல மகாவிஸ்வ அதாவது பெருமாளை பற்றிய எண்ணங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள்ல விஷயத்துல பெருமாளை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல எண்ணங்களை செலுத்தினால் நம்முடைய வயசான காலத்துல நம் நிலைமையானது சீராக அமையும், மற்றவர்கள் பரிகசிக்கப்படா போல ஆகவே ஆகாது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றதா இந்த ஸ்லோகத்தில் அமைஞ்சிருக்கு தாசன். எஸ்ய வாக்குருதி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நம. சுபாஷித நீவியில 9வது ஸ்லோகம். பகுவிதத்யுபகாரான் குப்த்யா துரிதம் பிரகாஷ்ய பிதததி ச சுஹ்ருதி விஹிதாஹிதமதிஹி யன்ன ப்ரத்யுபகரோதி ந தத். இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் நமக்கு ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு புருஷனை எக்காரணத்தை கொண்டும் நாம் வெறுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க சாதிக்கிறார். நல்ல உபகாரங்களை எப்பவுமே செய்து கொண்டிருக்கக்கூடியவன், ஒரு சமயம் நாம தகாத காரியங்களில் ஈடுபட்டாலும் அதை திருத்தி பணிகொள்பவன், நம்மளை நல்வழிப்படுத்த நினைக்கிறவன், நம்முடைய குற்றத்தை மற்றவால் அறியாதபடி செய்து விடுகிறவன், இத்தகைய உயர்ந்த நண்பன் இருந்தான்னா அவனை நாம் ஒருபொழுதும் தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சுவாமி இந்த இடத்துல சாதிக்கிறார். அது நிபுணம் அன்றுன்னு சொல்றார். ரொம்ப அழகான ஸ்லோகம். எந்த காரணத்தினால அவனை நம்ம வந்து தள்ளிவிட பார்க்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது அழகான அர்த்தங்கள்லாம் பொருந்திருக்கு இந்த ஸ்லோகங்கள்ல. இந்த ஸ்லோகத்துல எம்பெருமான் விஷயமான அர்த்தமும் ரொம்ப நல்லா இருக்கு. நண்பன் விஷயமாகவும் பார்த்தால் அதுவும் ரொம்ப நல்ல விஷயமாக சுவாமி தேசிகனாலே சொல்லப்பட்டிருக்கு. உபகாரங்கள் பல பண்றவன், நாம் பாவம் பண்ணால் அது ஏகாந்தத்துல இது பாபம் அப்படின்னு ஹிதமாக சொல்றவன், மற்றவாளிடத்துல போய் அதை தெரிவிக்காதவன், இது மாதிரியான நல்ல மனமுடைய ஒரு புருஷன், இவன் நமக்கு ஹிதமான ஹிதங்களை செய்யறதில்லை, இவனுக்கு நல்ல எண்ணமும் கிடையாது அப்படின்னு நாம் தப்பா நினைத்தால் அவன் அவிவேகி அப்படின்றத இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ராமாயணத்துல விபீஷணன் ராவணனுக்கு எவ்வளவோ உபதேசங்கள் பண்றான். பிரதாய பிரதியதாம் ராகவாய மைத்திலி அப்படின்னு ரொம்ப அழகாகவே சொல்றான். இது ஹிதமான புத்தி தான் இது. ஆனால் இதை அஹிதமாக எடுத்துக்கொண்ட ராவணன் அவனை அரண்மனையை விட்டு வெளியில அனுப்புறான். ஆனால் கடைசியில் அவன் பெருமாளோட சேர்ந்து உயர்ந்த ஸ்தானத்துக்கு போறான். நாம் என்னதான் அவனை வேண்டாம்னு சொன்னாலும் நல்ல விஷயங்களை தெரிவிக்கக்கூடிய சுகுருத்தை நாம உபேட்ச பண்ணிட்டால் அவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, அது நமக்குத்தான் நஷ்டம்ன்றதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய ஒரு அழகான விஷயம். இது நண்பன் விஷயமாகவும் சொல்லப்படுறது, இதுவே ஆச்சாரியன் விஷயமாகவும் ரொம்ப அழகாக சொல்லப்படுறது. ஆச்சாரியர்களுக்கும் நமக்கும் எல்லையற்ற உபகார பிரத்யுபகாரங்கள் நடக்கிறது. நமக்கிட்ட இருக்கக்கூடிய அநேக குற்றங்களை மற்றவர்களிடத்தில் பிரகாசப்படுத்தாமல் மறைச்சு வச்சு நமக்கு மட்டும் ஏகாந்தத்தில் தெரிவித்து நம்மளை பிரகாசப்படுத்துகிறார் ஆச்சாரியர். இது அடியன் வாழ்க்கையிலேயே நிறைய நடந்திருக்கு. அடியனுடைய வாத்தியார் சுவாமி அடியனுக்கு நிறைய விஷயங்களை இது மாதிரி போதிச்சிருக்கார். அடியன் எங்கேயாவது உபன்யாசத்துக்கு போனால் ரொம்ப அழகாக இந்தந்த சந்தர்ப்பங்களில் இந்தந்த பாயிண்ட்ஸ் நீ சொன்னது தப்பு, அதை எப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் அடியன் வாத்தியார் சுவாமி அடியன் நிறைய சமயங்களில் சொல்லியிருக்கார். சந்தர்ப்பத்திற்கு ஏற்றார் போலே விஷயங்களை தெரிவிக்கிறது, சந்தர்ப்பத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் விஷயங்களை சொல்றது, இதெல்லாம் நீ கொஞ்சம் மாத்திக்கணும், விஷயங்களை சொல்லாம இருக்கிறது, இதெல்லாம் நீ கொஞ்சம் மாத்திக்கணும்னு சொல்லுவா. அதை ஏகாந்தத்துல சொல்றது தான் அவளுடைய ஒரு மகான் அப்படின்ற விஷயத்த குறிக்கிறது. அதே மாதிரி ஆச்சாரியர்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அதை ரகசியத்துல தான் நாம் அதை விஜ்ஞாபிக்கணுமே தவிர, சில சமயங்களில் சுவாமி பாடம் நடத்தியிருந்தார்னா ஏதோ ஒரு சப்தம் ஏதாவது விபரீதமாக பிரயோகம் வந்ததுன்னா அதை 15 பேர் 20 பேர் மாதிரி உடனே திருத்திடக்கூடாது. அப்படி அதை திருத்தினால் அது அசக்கியம். அது பின்னாடி சுவாமி தேவர் அந்த சமயத்தில் இந்த சப்தம் சாதிச்சது திருத்தியா பகுவச்சனத்தில் சாதிச்சுட்டு அது சமாசத்தில் ஒட்டி வருமா அப்படின்லாம் பின்னாடி போய் கேட்கறது தான் உச்சிதம். அப்படி அவர்கள் அப்படி விஜாபிக்கணும்ன்றபடினால எப்படி பரஸ்பரம் ஆச்சாரியாளுக்கும் சிஷ்யருக்கும் பந்தமானது இருக்கு. சுவாமியே இதை சொல்றார், ஏற்றி மனத்தெழிய ஞான விளக்கில் இருளனைத்தும்ன்ற பாசுரத்தில் வரும்பொழுது ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான் அப்படின்னு சொல்றார். ஆச்சாரியர்களுக்கு எந்த விதமான கைமாறு நாம செய்ய முடியும்? கண்டிப்பா ஒருபொழுதும் அவளுக்கு செய்கிறதுக்கு கூட கைமாறு கிடையவே கிடையாது. அப்ப நாம என்ன பண்ணணும்? அவர்கள் விஷயமாக நாம் புகழ அவர்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகனே. அப்படித்தானே நாம பண்ணணும். அவள் நமக்கு பண்ண உபகாரங்களை எண்ணி நாம கிருதஜ்ஞதையா இருந்தால், அவளுக்கு நன்றி மறக்காமல் இருந்தால், அதுவே ஒரு பெரிய பொருளாக அவள் நம்மளை மதிப்பாள் அப்படின்னு சொன்னார். ஆகையினால இந்த ஸ்லோகத்துல முன்னாடி பாதியில சொன்னபடி ஆச்சாரியர்களுக்கும் சொல்லக்கூடிய சுகுருத்தான விஷயங்கள் சிஷ்யர்களிடத்திலே சொல்லப்படுறது. அந்த சிஷ்யர்களுக்கு உபதேசித்த விஷயங்களை ஆச்சாரியர்கள் பக்கலிலே கேட்டுக்கொள்ளாமல் பிரதிகூல புத்தியோடு ஆச்சாரியர்களை எவன் ஒருவன் ஒதுக்கி வைக்கிறானோ, உபகாரம் பண்ண ஆச்சாரியர்களை ஒரு பொருளாக மதிக்கவே இல்லையோ, அவனுக்கு ஒரு பொழுதும் சிரேயஸானது கூடவே கூடாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். பகுவிததத்யுபகாரான்னு சொன்னார். குப்தியா துரிதம் பிரகாஷ பிததிச்ச, எவன் இந்த மாதிரிலாம் பண்றானோ அவன் ஒருபொழுதும் செய் நன்றி மறக்கிறவனுக்கு ஒருபொழுதும் சிரேயஸ்ன்றதே கிடையவே கிடையாதுன்னு சொன்னார். ஆஞ்சநேயரை பார்த்து ராமபிரானே, இதம் து மமதீனசிய மனோபூய பிரகரிசதி எதிகாசிய பிரியா கியாத்துகு நகுருமி சதிசம் பிரியம்னு சொன்னார். திருஷ்டா சீதா அப்படின்னு போய் ஆச்சாரியரனாக இருந்து திருஷ்டா சீதான்னு பிராட்டியை தன்னோடு சேர்த்து வச்சதை கண்ட உடனே, இதுபோல் ஒரு கைமாறு பண்ணியே உனக்கு நான் என்ன திருப்பி பிரத்யுபகாரம் பண்ண போறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஸ்வங்கோ ஹனுமதகனு ஆஞ்சநேய சுவாமியை எழுந்து ஆலிங்கனம் பண்ணி கொண்டார்னு இருக்கு. இத மாதிரி பிரத்யுபகாரம் பண்ணணும். எவனொருவன் நமக்கு உபகாரம் பண்றானோ அவனுக்கு பிரத்யுபகாரம் பண்றதும் பண்ணணுமே தவிர அவனை ஒதுக்கி வைக்கிறதுன்றது ஒருபொழுதும் நல்லதே கிடையாது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். நாமும் நமக்கு பிரத்யுபகாரங்கள் பண்றவாளிடத்துல, அதாவது உபகாரங்கள் பண்றவாளிடத்துல பிரத்யுபகாரங்களை பண்ணி அவளுடைய பிரீத்திக்கு பாத்திரமாக ஆகணும். அது நம்முடைய ஆச்சாரியர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய நண்பனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் உபகாரம் பண்ணவனிடத்துல கிருதஜ்ஞத்தையோட செய் நன்றி மறக்காமல் இருக்கணும்ன்ற விஷயத்தான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். தாசன் எஸ்ய வாக்வருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ. சுபாஷிதநீவில 10வது ஸ்லோகம். தான் க்னந்தி ஹந்த சாந்தம் ஏப்ய சித்யேயுரசித வர்த்மன வர்த்மானஹ அகணித நிஜ பிரணாசைஹி கிமாசிரயாசைர் அநாசியமிவ. தான் கணந்தி ஹந்த சாந்தம் ஏப்ய சித்யேயு ரசித வர்த்மானஹ அகணித நிஜ பிரணாசைஹி கிமாசிரயாசைர் அநாசியமிவ. இவன் ஒரு பாடம், இகன் ஒரு பாடம், ரெண்டு பாடத்தையுமே பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்காள். ரொம்ப அழகான ஸ்லோகம். சுபாஷித நீவியில தேசிகனுடைய ஒரு சுவாமி தேசிகனுடைய ஒரு கவிதா சாமர்த்தியத்தை காட்டக்கூடிய ஸ்லோகங்கள்ல பெரியவாள் புகழ்ந்து பேசியிருக்கக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறது இந்த ஸ்லோகத்துல. ஒரு தப்பான எண்ணமுடையவர்கள், அதாவது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு எண்ணத்தை கொண்டவர்கள், யாரிடத்துல அவர்கள் பிறந்து வளர்கிறார்களோ, யாராலே காப்பாற்றப்படுகிறார்களோ, இந்த லோகத்துல யார் மூலமாக நல்ல பேரை சம்பாதிக்கிறாளோ அவளையே அவ அழிக்க முற்படுறா. அவர்கள் அண்டின இடத்தையே அழிக்கின்றவர்களாக தன்னுடைய புகழையே பாராட்டாத, தமக்கு என்ன கேடு வரும்ன்றதையே தெரியாமலும் இருக்கக்கூடிய ஜனங்கள், அப்படிப்பட்ட தன்னுடைய புகழ விரும்பல, தனக்கு வர கேட பத்தி எதிர்பார்க்கல, எதையுமே எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் எதைத்தான் அழிக்க முற்பட மாட்டா அப்படின்ற ஒரு சாரமான அர்த்தத்துல இந்த ஸ்லோகமானது சொல்லப்படுறது சுவாமி தேசிகனால. ஏப்யா எவரிடமிருந்து, அசித வர்த்தமானஹா கெட்ட மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்கள், சித்தியேயுஹு சித்தியை பெறுகின்றனரோ, தான் அந்த ஆசிரயங்களை கிணந்தி சம்பந்தமே இல்லாமல் அநியாயமாக அழிக்கிறார்கள். சாந்தம் இவா பண்ற கிரியைய நாம திரும்பி பேசினா கூட பாபம் அப்படின்னு இருக்கபடினால பேசாம இருக்கிறதே உச்சிதம். ஆகையினால அகணித்த நிஜ பிரணாசைகி, தங்களுக்கு நாசம் வரும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்காதவாள், ஆசிரியாசைகி நமக்கு எது மூலதனமா இருக்கக்கூடிய ஆசிரியமோ அதையே அழிக்கக்கூடியவாள், இக இந்த லோகத்துல கிம் அநாசியம் எதத்தா அவ அழிக்க மாட்டா அப்படின்ற பதார்த்தமானது இந்த ஸ்லோகத்துக்கு விளங்கிறது. இங்க அபிநவ தேசிகனா இருக்கக்கூடிய உத்தமூர் சுவாமி ஒரு அழகான ஒரு கதைய இந்த ஸ்லோகத்துக்கு சொல்றார். மகாபாரதத்தில் வரக்கூடிய கதை. இந்த ஸ்லோகம் இந்த விருத்தாந்தத்துக்காகத்தான் சுவாமி தேசிகன் எழுதியிருக்கார் அப்படின்றது நன்னாவே தெரியறது. நாளிஜங்க உபாக்கியானம் அப்படின்னு ஒரு உபாக்கியானம் மகாபாரதத்துல சாந்தி பருவத்துல வருது. அதுல செய் நன்றி மறந்தவனுடைய கதை ஒன்னு சொல்லப்பட்டிருக்கு. கௌதமன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராமணன், அவனுக்கு பணத்து மேல ஆசை வந்துருத்து. அவன் வடதேசத்துக்கு போறான். வடதேசத்துக்கு போய் என்னென்னவோ தொழில் பண்றான். வேடுவச்சேரியில ஒரு தனிக்கனா இருக்கக்கூடிய பணக்காரனா இருக்கக்கூடிய வேடுவன் இடத்துல அவன் வசிக்கிறான். அந்த தனிக்கன் இவனுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த உபகாரங்கள் எல்லாத்தையுமே பண்றான். அதாவது தானியம், ஆடை, படுக்கை, என்னென்னலாம் ஒரு யௌவன ஸ்திரீகள் இன்னும் என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்கறான். இவனுடைய பழக்க வழக்கத்துக்கு மாறாக இவன் என்ன பண்றான், வேடுவனுடைய பழக்க வழக்கங்களை இவன் ஏறிட்டுக்கிறான். பட்சிகள்லாம் அடிச்சு சாப்பிடுறான். பட்சிகளை அடிக்கிறதுல இவன் கை தேர்ந்தவன ஆகிறான். ஒரு சமயம் ஒரு சிறந்த பிராமணன் என்ன பண்றான், வேற ஒரு பிராமணன் இவனிடத்துல போய் பார்க்கிறான். இவனை பார்க்கிறப்போ வேடுவனை போல இவன் வேஷம் போட்டுருக்கான்ற தெரியறது. கையில வில்லும் கையுமா, வில்லும் தோல்ல வில்லுமா, கையில அம்புமா நிக்கிறான் இவன். பட்சிகளை அடிச்சு இவன் சுமந்துண்டு வரான். இவனை பார்த்து வருந்தி மனசு கஷ்டப்பட்டு இவன் என்ன பண்றான், இந்த பிராமணன், நீ பிராமணன், நீ பிராமண குலத்துல பிறந்தவன், நீ போய் இந்த மாதிரி எல்லாம் ஏறிட்டு கொள்ளலாமா, வேடுவ ஜாதியில இருக்க விஷயங்கள்லாம் ஏறிட்டு கொள்ளலாமா அப்படின்னு கேக்குறான். உடனே அவன் என்ன பண்றான், கௌதமன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆலமரத்து கீழே போய் ஒரு தூங்குறான். அவனுக்கு ரொம்ப பசிக்கிறது, எல்லாத்தையும் விட்டுட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. இவனை பார்த்து இவனுக்கு ரொம்ப பசிக்கிறது. இவனை ஒருத்தன் பாக்குறான், நாளிஜங்கன்னு பேர் அவனுக்கு. அந்த நாளிஜங்கன்றவன் கொக்கு அரசன். அவன் இவனை பார்த்து இவன் பசியினால தன்னுடைய வீட்டில் இருக்கான், இவனுக்கு பசி இருக்கு, பசிக்கிறதுன்னு சொல்லி அவனுக்கு நிறைய தின்பண்டங்கள்லாம் கொடுக்கறான் அந்த கொக்கு அரசன் நாளிஜங்கன். அது மட்டும் போறாதுன்றதுனால இவனுக்கு ஊருக்கு போறதுக்கு சில பணங்கள்லாம் வேணும்ன்றபடினால இவனுக்கு தனங்கள்லாம் ஏற்பாடு பண்றான். கொக்கோடைய தோழனா இருக்கக்கூடிய விருபாக்ஷன் அப்படின்ற ராட்சச ராஜன், அவன் மூலமா கௌதமனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த நாளிஜங்கன் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறான். மறுபடியும் மூட்டை மூட்டையா தனங்கள்லாம் கட்டி, செல்வங்கள்லாம் கட்டின்னு வந்து மறுபடியும் நாளிஜங்கனுடைய இடத்துக்கே வந்து இவன் தங்கிட்டு இருக்கான். ரொம்ப பசி மீறி போயிடுச்சு இந்த கௌதமனுக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. பார்த்தான் இவன் ஒரே குளிர் அங்க. அந்த குளிர்ல விறகெல்லாம் மூட்டி, நெருப்பு மூட்டி இருக்கா, விறகெல்லாம் போட்டு. உடனே அந்த நாளிஜங்கனை இவன் என்ன பண்ணிடுறான், கொன்னு அதனுடைய மாம்சத்தை இவன் சாப்பிட்டுறான். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கிறான், அந்த விருபாக்ஷன் அப்படின்ற ராட்சசராஜன், எங்க நம்ம இத்தனை நாளா நம்முடைய சிநேகிதனான நாளிஜங்கனை காணுமேன்னு பார்க்கலாம், பையனை விட்டு அனுப்புறான், என்ன நடந்ததுன்னு பாருன்னு சொல்லிட்டு பார்த்தால் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறான் பையன், நாளிஜங்கனை வந்து கௌதமன் கொன்னுட்டான் அப்படின்னு. உடனே இவன் விருபாக்ஷன் என்ன பண்றான், அந்த துஷ்ட பிராமணனுக்கு போய் நான் பணம் எல்லாம் கொடுத்து உதவினே, என் நண்பனையே கொன்னுட்டானே அப்படின்னு சொல்லி இவன் வரலாறு தெரிஞ்சுட்டு அவனை கொன்னுடுறான், கௌதமனை கொன்னுடுறான். இவன் கௌதமனை கொன்ன உடனே அந்த மாமிசத்தை எடுத்து இருக்கிற லோகத்துல இருக்க எல்லா பட்சிகளுக்கும் போடுறான். அந்த பட்சிகள்லாம் பார்த்து சொல்றதான் விருபாக்ஷனை பார்த்து, இது செய் நன்றி மறந்தவனுடைய மாமிசம், அதனால நாங்க தொடமாட்டோம் அப்படின்னு சொல்றதான். அப்புறம் காமதேனு நேர்ல வருது. நேர்ல வந்து நாளிஜங்கனுடைய மாமிசத்தை எடுத்து இவன் காமதேனு விட்டு காட்டுறான். காமதேனு வந்து பாலை சுரக்கிறது, பால் நாளிஜங்கனுடைய மாமிசத்து மேல போடுறது, அப்புறம் நாளிஜங்கன் சொர்க்கத்துக்கு போனான்னு கதை மேல போறது. இப்ப இதுல என்ன தெரியறது அப்படின்னா, செய் நன்றி மறந்தவனுடைய மாமிசத்தை கூட மற்ற பட்சிகள் சாப்பிடறது இல்லை அப்படின்றது தெரியறது. இது நாளிஜங்க உபாக்கியானம்னு இந்த ஸ்லோகம் இருக்கே, இது அப்படியே கௌதமன பத்தின ஸ்லோகம் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். ஆக உபகாரம் யாரிடத்துல நாம் பெற்றுக்கொள்கிறோமோ, நம்ம யார் ஆளாக்கிறாளோ அந்த ஆளாக்கிறவாளை நாம் அழிக்கவே கூடாது, அழிக்க நினைக்க கூடாது. அவளுக்கு ஒரு காலமும் அனர்த்தம் பண்ணக்கூடாது, அவளிடத்துல அபச்சாரப்படக்கூடாது. எப்படி நாளிஜங்கன் கௌதமனுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாத்தையும் செஞ்சான், அவன் ஊருக்கு போறதுக்கான ஏற்பாடுகளை கூட தன்னுடைய நண்பனா இருக்கக்கூடிய விருபாக்ஷன் மூலமாக செஞ்சான், ஆனால் எதையுமே எதிர்பார்க்காமல் கௌதமன், எதை பற்றியுமே யோசிக்காமல் அவனுடைய பசியின் காரணமாக, பக்கத்தில் இருக்கிறது நம்மளுடைய நண்பன் அப்படின்னு கூட தெரிஞ்சுக்காமல் அவனை கொன்னு அவனுடைய மாமிசத்தை சாப்பிட ஆரம்பிச்சான். இது இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், சுவாமி தேசிகன் சாதிக்கக்கூடிய விஷயம், அனாவசியமாக நம்முடைய ஆச்சாரியர்களுக்கோ நம்முடைய பிராத்தாக்களுக்கோ நம்முடைய ஜேஷ்டர்களுக்கோ சாஸ்திர வல்லுநர்களுக்கோ மற்ற பாகவதர்களிடத்திலேயோ நாம் ஒரு பொழுதும் அபச்சாரப்படக்கூடாது. அதுவும் உபகாரம் பண்ணவாள் இடத்துல நாம் சர்வதா பிரத்யுபகாரியாத்தான் இருக்கணுமே தவிர கிருதக்னாக செய் நன்றி மறந்தவனாக இருக்கக்கூடாது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தின் மூலமா காட்டுறது. ஆசன் நாளைக்கு பார்க்கலாம்.